वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां समार्गी अशुद्धाय ஸ்லோகத்துல திவிகிரந்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் காட்சி அந்த என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பத்தி அவன் என்ன சொல்ற அப்படிங்கிறது என்ன சொல்ற அப்படின்றதுக்கு சமாதானம் காட்சி இந்த மாதிரி தப்பு திவிகிரது அது வேதாத்துல இச்சை இல்லை நிறைய அவரை ஹேதுக்கெல்லாம் படிச்சார் இப்ப என்ன திருப்பி அவன் ரஷ்ய வைக்கிறார் நேற்று வந்து சொன்னது இந்த நெருங்கதான்றது அன்னோன்யாசிரிய தோஷம் வரும் முதல்ல இச்சை இருந்துதானே பிரவர்த்திக்கிறான் முதல்ல இச்சை வந்தது ஆசை வந்தது ஞானம் வந்தது பிரம்ம ஜானம் கர்ம ஜானம் இந்த ரெண்டுத்துக்கும் வைலட்சணியம் வேறுபாடு அதை தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சு அதன் பிறகு அவன் பிரவர்த்திச்சான் அப்புறம் இச்சை வந்தது அந்த கிரமத்துல எல்லாம் நேர்த்தி பார்த்தோம் இப்ப இச்சையே இல்லாம இது வராது இல்லையோ அதனால முழுமையா இச்சை இருக்கே அப்புறம் கர்ம அனுஷ்டானம் வந்ததுனாக்க ஞானம் வரும் இச்சை வரும் இச்சை வந்ததுன்னா கர்ம அனுஷ்டானம் வரும் அப்படின்னு அன்னோன்ய தோஷம் அன்னோன்யாசிய தோஷம் இருக்கு அதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்ல முடியும் அப்படின்னா நேற்று கேட்டாச்சு இப்போ அதுக்கு மேல ஆட்சேபிக்கிறார் அவன் என்ன ஆட்சேபிக்கிறான் முதல்ல ஞானம் வந்து இச்சை இருந்தது அதுக்கப்புறம் அனுஷ்டானம் இச்சை இச்சை இருந்ததுன்னு அனுஷ்டானம் அனுஷ்டானம் பண்ண இச்சை அன்யோன்யாசனம் சொன்னேன் அந்த மாதிரி தோஷங்களே வராது இந்த பட்சத்துல அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறார் இப்போ என்ன ஆட்சேபிக்கிறார் அப்படின்னாக்க ஞானம் வேதம் இருக்கு ஞான வேதம் இச்சாவிசேக வேதம் இருக்கு நாமளே ஒரு விஷயம் பார்த்திருக்கோம் மூணாவது அத்தியாயத்துல மூணாவது அத்தியாயத்துல ஆரம்பத்திலே கேட்கிற ஒத்தனுக்கு இந்த பிரம்ம மீமாம்சையில எப்படி பிரவர்த்தித்தான் ஐயோ நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இதிலேந்து விடுபட்டு நிரந்தரமான மோட்சத்துக்கு போனமே அதுக்குதான பிரவர்த்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மமீனாம்சையில பிரவர்த்திக்கிறான்னு அதாவது பிரம்ம ஜிஜாசா அப்படின்றதுக்கு அர்த்தம் சாய்ச்சார் அப்படியானா மூணாவது அத்தியாயம் கோவிலோ மூணாவது அத்தியாயத்தில் எதுக்கு பிரவர்த்திக்கிறோம் வைராக்கியம் வரணும் அவனுக்கு வைராக்கியத்துக்கோசரம் இவன் வந்து திரும்ப ஆரம்பிக்கிறான் இந்த உபாய சாதனாத்தியாயத்தை படிக்கிறான் வாசிக்கிறான் உபாசனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான் எதை விடணும் எதை சீகரிக்கணும் அப்படின்லாம் சொன்னது அங்கே தெரிஞ்சு கேள்வி கேட்டேன் முதல் அத்தியாயத்திலேயே அது விஷயம் முடிஞ்சு போச்சு அவனுக்கு தீவிர இச்சை இருக்கு பிரம்மோஷைக்கு ஞானத்துல இச்சை வாங்க அதோட தான் அவன் புரிஞ்சுச்சான் அப்படி இருக்கு அங்கேயே போறமே இங்க திருப்பி என்ன ஆரம்பம் அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு சமாதானமாக அங்க சாதிச்சார் அங்க சாமான்யமான இச்சை பொதுவா இச்சை இப்போ விசேஷமான இச்சை கோயிலுக்கு போறோம் பிரம்மபிரமான சேவிக்கிறோம் கோயிலுக்கு போறோம் பெருமாளை சேவிக்கிறோம் முதல்ல அது சேவிக்கிறது அப்ப போச்சே சாதாரணமும் சேவிக்கிறது முதல் அடி சேவிக்கிறதே பெருமாளுடைய பெருமாளுடைய திருமுகம் எல்லாம் மனதில் பதிஞ்சிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் அப்படியே லகிக்கும். முதல்ல வந்த ஞானம் எப்படி? சாமான்யமான ஞானம். உதாரணம், எங்க மாமனாரும் எங்க சின்ன மாமனார், நீங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு தெரியாது, பெரிய மாமனார் எங்க பெரிய எங்க மாமனார், அவரை காட்டிலும் 3 வயசு ஒன்று சின்னவன், சின்ன மாமனார். நான் 2 பேரும் புரிசை பிரதோஷ் அப்படின்னு சொல்லுவான், புரிசை ராதாக்கள் அப்படின்ட்டு. எங்க போனாலும் என்ன, எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஒன்னா போவா ஒன்னா விடுவா. இதை வந்து உடனே பார்த்த உடனேயே யாரு புரிதத்த, யாரு புரித ராஜமத்த அப்படின்னு உடனே அவர் கண்டுபிடிக்க முடியாது. தாம்பரம் இந்து விஷயம் ஆஸ்பத்திரியில எங்க மாமனார் போயிட்டு இருந்தார், உங்களுக்கு கால் ரொம்ப முடியல, அதனால நீங்க என்ன பண்ணணும், எங்கேயுமே நடக்கக்கூடாது, எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு தாம்பரத்துல இந்து விஷயம் ஆஸ்பத்திரி டாக்டர் அது சொல்லி அடுத்த எங்க மாமனார் கோயிலுக்கு போயிருக்க, அந்த சமயத்தில் அதே டாக்டர் நம்மளவா அவனும் கோயிலுக்கு வந்திருக்கேன். அதான் எங்கேயுமே நடக்கூடாதுன்னு இப்ப மலை ஏறணும் ஏற்றமா சேர்க்க தேவைப்படுவாங்க அதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். இவர் பாடுகிறவன் சரி வெயிலே அப்படின்னு கலந்து ஆத்துக்கொண்டுட்டேன். என் திருமணம் சேர்த்து எனக்கு வர டாக்டர், அப்ப எங்க சின்னமாவனா என்ன பண்ணேன்னா அவர் திருமணம் சேர்த்து வந்திருக்கேன். ஆ இத்தனை உன்னை அமைச்சிருக்கேன் ஆத்துக்கு, திருப்பி கோயில் பண்ணியா அதுக்கு போ அப்படின்ட்டார். சின்னமாவன அரியன் இல்ல, அது எங்க தமிழ்நாடு வந்து அரியன் சின்னவன், நான் ராஜகுமார் என்ன அப்படின்னு சொன்ன. உடனே அவ ஒரு வாட்டி பார்த்தா ரெண்டு வாட்டி பார்த்தா மனசுல பதிய மாட்டேன்றது, அடையாளம் தெரிய மாட்டேன்றது. ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, முதல்ல வர்ற ஞானம் இப்பவே நம்ம சேவிக்கிறோம். அரியன் 1999 அரியன் சாராடி ஊக்குவிக்க முடியல, எல்லாத்தையும் பரிசு கொடுத்தேன், அப்பதான் வேதாந்த வித்யாரியெல்லாம் வந்து கொடுத்தான், அவ்வளவு விவாதத்தில். ஆனால் அன்னைக்கு அடைய அரியல் சாராவளை புரிஞ்சின்றதும் இன்னைக்கு சாராவளையை புரிஞ்சுட்டு சொல்றதுக்கும் எவ்வளவு வேறுபாடு. அன்னைக்கு இருந்த ஞானம் சாதாரணமான ஞானம், இன்னைக்கு வந்து சாதாரணம் தான், ஆனா அன்னைக்கு எழுதுவா முன்னாடி மாங்காவை பார்த்து படம் வரைஞ்சாலே அது தேங்காய் மாதிரி இருந்தது, இப்போ பார்த்து வரைஞ்சாலே மாங்காய் மாதிரி வளர்ந்து, அந்த மாதிரி முன்னாடி இருந்த ஞானத்துக்கு கொஞ்சம் தேவையான மாதிரி இருக்கு. ஏன் அது அத்தியாசம் தானே, அந்த அத்தியாசத்தினால்தான் ஞானம் சாதாரண ஞானம் தான், அதன்படியும் சேர ஞானம், அதன்படியும் சேர ஞானம், சேவிக்க சேவிக்க கிரந்தங்களை சேவிக்க சேவிக்க நமக்கு ஞானத்தினுடைய வேறுபாடு துல்லியமா தெரியும், துல்லியமா தெரியும். அதனால இந்த ஞானம்ங்கிறது சாமானிய விசேஷம் இல்லை, சாமானியமான விஷயம் இல்லை, விசேஷமான ஞானத்தை சொல்றது. இப்பயும் ஆட்சேபிக்கலாம், நீ சொல்றது சரி, பொதுவா வேற இடங்கள்லாம் இருக்கலாம் அன்யோன்யாசம் எல்லாம், இங்க என்ன தெரியும் முடியோ, ஞான பேதம் இருக்கு, விஷய விசேஷங்கள் இருக்கு. முதல்ல சாமானியமான ஞானம் வந்தது, அதனால இச்சை வந்தது. இது உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க வந்து ஸ்ரீபாஷம் உலகிருக்கீங்க, பத்தம தாகலாம் தெரிவிச்சிருக்கீங்க, சிவதரச திரிசாரம், சிவன் கீதாபாஷ்யம் இதெல்லாம் தெரிவிச்சிருக்கீங்க, இதெல்லாம் தெரிவிச்சிருக்கீங்க. அதனால வந்து இதோ அதிகம் தராவளியும் அடையின்னு கேட்ட வீரவலி சுவாமி என்ற வருஷம் முன்னாடி இதை எனக்கு வாய்க்க முடியும், சாராவளி நான் அத்தியானிக்கிறேன். சரி அதிக சார் கேட்டுட்டேன், கோபுரமா அனுப்புறதுல 3/4 கணக்கு தாண்டியாச்சு, 3/2 பாகம் தாண்டியாச்சு, இப்போ இன்னும் 3/1 பாகம் தாண்டணும். ஆனால் அதிகாரம் ஞாபகிச்சுட்டேன். அதுல என்ன இருக்கு அப்படின்றது சாதாரணமா தெரியும், சாமான்யமான ஞானம் தான் பத்தி உங்களுக்கு. ஆனா ஒவ்வொரு ஸ்லோகமும் சேவிக்கிறேன், அப்பதான் விசேஷார்த்தங்கள் வருது. இத நீங்க வந்து எனக்கு வாசுதேவாச்சார் சொன்ன சம்பந்தம் இல்லாத விஷயமாக தான் சரி, வாசுதேவாச்சார் சொன்ன விஷயம் அவர் என்ன சொல்ல, நம்ம எல்லாம் வந்து எழுதணும், நம்ம எல்லாம் பாடம் சொல்றோம், இதெல்லாம் வந்து அவ ஏதோ கேட்டு ஏதோ நல்ல விஷயம் காதல வேட்டுமே அப்படின்னு இருக்காங்க. மற்றபடி எல்லாம் தீவிரமா இதுல உள்ள போறவன்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு இந்த மாதிரி உபன்யாசம் தான் கேட்கறத, ஸ்ரீபாஷ்யம், கசமுத்தா கிரதம், சாராவளி வாசிக்கிறவர் கேட்கிறவர், அவர் சொன்னார் சொன்னிட்ட அடியே ஸ்ரீபாஷ்யம் சேவிச்சேன், கசமுத்தா கிரதமும் சேவிச்சுட்டு இருக்கேன், அதிகரண சாராவளியும் சேவிக்கிறேன், இந்த மூணுமே எங்களுக்கு வரப்பிரசாதமா இருக்கு. ஸ்ரீபாஷ்யம் கருணாகராச்சார் சுவாமி சேர்க்கிறார், அது மாதிரி தத்துவத்தாலும் வாசுதேவாச்சார் சேர்க்கிறார், ஏதோ அடியனுடைய அல்பஞானத்தை அது மாதிரி கீதாபாஷ்யம் சேர்க்கிறார். இது அத்தனையும் சமன்வயப்படுத்துறோம். சமன்வயப்படுத்தி பார்த்தோம்னாக்கா எங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமா தெரியுமா அப்படின்னு ஒரு சுவாமி சாதிச்சாராம். அதை கேட்டுட்டு வாசுதேவாச்சாருக்கு பரம திருப்தி, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா, நம்மளுடைய பிரயத்தனம் வீண் போகல, வீண் போகல. ஏன்னா அடியன் அடியனுடைய சிரமத்தை வச்சு சொல்றேன், அடியன் பேசுறது சிரமமா தான் இருக்கு, ஆனால் உங்க உற்சாகம் தான் அந்த 7 மணிக்கு என்ன 6:58 வந்துருக்க பாருங்க, அந்த உற்சாகம் தான் அடியன் சொல்ல வைக்கிறது. நாங்க ஏதோ தெரிஞ்சு சொல்றோம், அதை வந்து நீங்க கேட்கறீங்க வேண்டியோ, இது என்ன இருக்கு, முதல்ல சாதாரணமான ஞானம் இருந்தது, இப்போ சூக்ஷமான விஷயங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் என்ன, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வேற அர்த்தம் என்ன, இப்ப சாராவளியில எவ்வளவு அபூர்வ விஷயங்கள், ஒவ்வொரு அதிகாரத்தையும் எத்தனை கேள்வி கேட்டுக்கிற, எத்தனை குணாதாரம் தாய்க்கிற, ஒவ்வொன்றும் பாருங்க, சிவாஷன் சேவிச்ச ஒரு விஷயம், பத்தொன்பதாம் சேவிச்ச ஒரு விஷயம், சாராவளி சேவிச்ச ஒரு விஷயம், இப்படி எத்தனை விஷயங்கள் வருது. முதல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது, பொதுவான ஞானம் வருது, இப்போ விசேஷமான ஞானம் வருது. அதனால விஷய பேதம், விஷய பேதத்தினால இவைகள்லாம் நமக்கு இதை தருது, விசேஷமான ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. அதை சாய்க்கிறார், ஒரு விஷயம் கேட்கிறார், முதல்ல சாமான்யமான ஞானம் வந்தது, இப்போ அதுல இச்சம் உண்டாச்சு, இச்சம் உண்டாச்சு, அது உண்டாச்சு அந்த ஞானத்துல வேற இச்சா. அதுக்கப்புறம் என்ன அந்த விஷயம் குட்டிங்கிற இச்சையினால கர்மானுஷ்டானம் பண்றான், ஏன் கர்மானுஷ்டானத்தினால இச்சா விசேஷம் வருது. அதுக்கப்புறம் என்ன திருப்பி திருப்பி மேல மேல மேல போயிட்டே போயிருங்க, முதல்ல சாதாரணமான ஞானம், அதுக்கப்புறம் அவர் இச்சை வருது, அந்த இச்சையினால கர்மானுஷ்டானம், அந்த கர்மானுஷ்டான விசேஷ இச்சை, திருப்பி கர்மானுஷ்டானம், திருப்பி விசேஷ இச்சை, இப்படி போயிட்டே இருக்கு. ஞானம் அப்படியே வளர்ந்துட்டே போறது, இப்படி வளர்ந்துட்டே போறதுனால இந்த இச்சை என்ன, அந்த ஞானம் என்ன, அதனுடைய அனுபவத்து வந்துருக்கு, அனுபவத்து வந்துருக்குது. அதனால ஒரு தோஷம் இல்லையே, நாங்க சொல்றது சரியா போயிடுத்து அப்படின்னு ஒரு மனுஷர். அதனால என்னாச்சுன்னா இச்சைக்கு காரணம் கர்மா. நாம என்ன கேட்டோம், இச்சை இருந்தாதான் கர்மானுஷ்டானம், கர்மானுஷ்டானம் இருந்தாதான் இச்சை வரும் அப்படின்னு கேட்டோம், அதுவே இல்லைன்றாவ. உனக்கு சாமானிய ஞானம், அலம்பிறகுதான் இச்சை, அலம்பிறகுதான் கர்மானுஷ்டானம், அலம்பிறகு விசேட இச்சை, இப்படி தானா போகுது. இதுல என்ன தோஷம் வந்தது, எல்லாம் விசேடம் தானே, அதனால இந்த தோஷமே இல்லை. அப்படின்னுட்டு சொன்னார் பூர்பக்ஷி. அதற்கு அடிக்கிற பாஷிக நம்ம நம்ம சித்தாந்தத்தை சொல்றோம். இதனால உனக்கு என்ன வந்தது? நீ சொல்றது எப்படி சரின்னு ஒத்துக்கிறது? நீ சொல்றதையே சரின்னு ஒத்துருந்தா கூட சரி, உன் சித்தாந்தம் தான் விரோதம். என்ன சித்தாந்தம்? இந்த இச்சை இருக்குது, ஞானத்துல இச்சை. அந்த இச்சைன்றது இவன் உபாசனம் பண்ணணும், அல்லது தத்துவஞானம் வழங்கணும். அது இச்சை வரணும்னாக்க சாதாரண ஞானம், சாதாரண இச்சை, கர்மானுஷ்டானம், விசேட ஞானம், விசேட இச்சை மேல போயிட்டே இருக்கு. அது நீ ஜீவனை எவ்வளவு நாள் இருக்கியோ அவ்வளவு நாள் பரியந்தம் இந்த மாதிரி இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கோட நீ கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு தான் ஆகணும், கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு தான் ஆகணும். அப்ப என்ன ஆகும்? என் வழிக்கு நீ வந்துட்ட எப்பொழுதும் கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆகணும் கர்மாவே வானான்னு சொல்ல உனக்கு, கர்மாவே வானான். ஆனால் யாவத் ஜீவன் கர்மாவை அனுப்பிச்சே ஆகணும். அப்படியே நீயே வச்சுட்டு போவாயா? நீ காரணம் எதையோ வச்சுக்கோ, ஞானார்த்தம், இச்சார்த்தம், ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோ. ஞானத்துக்கு உதரம்தான் இந்த கர்மானுட்டான், இச்சைக்கு உதரம்தான் கர்மானுட்டான். அப்படி எத்தனை வானாலும் நீ சேர்த்து வச்சுக்கோ. எப்படி வச்சிருந்தாலும் இந்த கர்மாவானது எவ்வளவு நாள் இவன் ஜீவிச்சிருந்தானோ அவ்வளவு நாள் இவன் ஒட்டிக்கணும். அப்பதான் இச்சை உண்டாயிருந்தே. நான் என்ன சொன்னேன், உபாசனம் எப்பொழுதும் எனக்கு சித்திக்கணும், அதுபோல நான் கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு கோவில் நான் கர்மாவை பண்றதோ அவ்வளவு கோவில மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போகும். அந்த தோஷங்கள் எல்லாம் போயிடுச்சுனாக்க எனக்கு கர்மாவானது எப்பொழுதும் அனுப்பிக்கணும். உபாசனத்தை உண்டு பண்ணிக்கணும், உபாசனத்துக்கு கர்மா சாதனம் அப்படின்னு நான் சொன்னேன். நீ என்ன சொல்ற? ஞானம் எப்பொழுதும் இருக்கணும், அந்த ஞானத்துல இச்சை வரணும், அந்த இச்சை தோதன கர்மாவுக்கான ரெண்டே அந்த கர்மா யாவத்தையும் அனுப்பிட்டான், எப்பொழுதும் அனுப்பிட்டு ரெண்டே அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்ம ஞானம் அவசியம் தேவை, கர்மானுஷ்டானம் அவசியம் தேவை, யாவத்தையும் அதை பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது உனக்கு அர்த்தம் வந்துடுது. நீ சொல்றது தெரியாது, அது தெரியாது பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டாக்கா கர்மா நித்தியமா அனுப்பி ஆயிடுச்சு. அதனால இந்த கர்மா நித்தியமா அனுப்பிக்கணும்னு ஆயிடுறது அப்படின்னாக்க கர்ம விசாரம் தான், கர்ம ஜானம் அதுதான் பின்னாடி. நாங்க தான் சொல்றோம், அதாவது கர்ம அச கர்ம ஜானம் தரம் வேதாத்தியான முன்னச்ச கர்ம ஜானத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கர்ம விசாரத்தை பண்ணி, கர்ம விசாரத்தை பண்ணி, அந்த கர்ம விசாரத்தினால இந்த கர்மாவானுக்கு பலத்தோட பண்ணினோம்னாக்க அது அனித்தியமான பலன், அல்பமான பலன், அல்பமான பலன். ஆனால் பலத்தை விட்டுட்டு பிரம்ம வித்யக்கு அங்கமாக பண்ணினாக்கா, பிரம்ம வித்யக்கு அங்கமாக பண்ணினாக்கா இது வந்து எல்லாத்துக்கும் அனுபவம் அப்படின்னு இவன் நீ அதையோ பண்ணிட்ட கர்ம விசாரம், கர்ம விசாரம் பண்ணினா கர்ம ஞானம் வரா, கர்ம ஞானம் வந்தாலும் கர்ம அனுஷ்டானம், கர்ம அனுஷ்டானமோ யாவத்தியமும் பண்ணிதான் ஆகணும். அப்படி தானே நீ சொல்ற? யாவத்தியமும் அனுப்பிக்கணும், யாவத்தியமும் அனுப்பிக்கணும் நீ சொன்ன எனக்கு. அப்போ என் சித்தாந்தம் தான் நீ சொல்ற, என் சித்தாந்தம் சொன்னேன்னாக்கா உன் சித்தாந்தம் போயிடுச்சு. இதுவே உனக்கு பெரிய தோஷம் இல்லையா? அப்படியே நீங்க பார்த்து சொன்னது உங்களுக்கு இது விருத்தமா போயிடுறது. இப்படிப்பட்ட விருத்தமான ஒரு அம்சத்தை நீங்க ஒத்துக்க முடியாது ஆயிடும். இப்ப நீங்க சொன்ன இஷ்டினால முதல்ல ஞானம் இருக்கு, சாமானிய ஞானம், அப்புறம் இஷ்டம் வந்தது, இச்சையினால கர்மானுஷ்டானம், கர்மானுஷ்டானத்தினால திருடி ஞானம் வந்தது, விசேட ஞானம். அந்த விசேட ஞானமாகவே அவர் இஷ்டவது அந்த இஷ்டத்தோடு கர்மா இப்படின்னு வரத்தையா சொல்லே போனவா யாவத்தையும் கர்மானுஷ்டை. எவ்வளவு நாள் அவன் ஜீவிக்கிறானோ அவ்வளவு நாள் கர்மா அவன் ஒட்டிச்சே ஆகிறது. அப்போ நாங்க சொல்ற மாதிரிதான் உனக்கும் ஒத்துக்க முடியாது, அதுவே பெரிய தோஷம். சித்தாந்தம் உன் சித்தாந்தம் அடிபட்டு போயிடுது, உன் சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். அது உனக்கு தேவைனாக்க நம்ம ஒத்துக்கும். ஆக சௌசி மதியம் மார்க்கிற பாஷக்கார் பரவாயில்ல, என் மார்க்கத்தை நீ வந்துட்டியே, என் மார்க்கத்தை நீ வந்துட்டியே அப்படின்னு போட்டு அப்படின்னு பாஷக்கார அடிக்கடி ஸ்ரீ பாஷ்யத்துல அந்த மாதிரி சொல்லிட்டு. அதனால இது நாங்க வந்தது எப்படி வச்சிருந்தோம், பூரவி வம்சம்தான், உத்தரவி வம்சத்துக்கு பூர்வலத்தம் பின்னாடி இருக்கு அப்படின்னு நாங்க கொஞ்சம் அதை நீயே உச்சுட்டேன்னு அர்த்தம். இது ஒரு தோஷம். அசலி பின்னாடி ஞானம் வந்தது பரமணி ஞானம். இப்போ இந்த கர்மானுஷ்டானத்தினால விசேட ஞானம் வருது அப்படின்னு நீ சொன்ன, விசேட ஞானம் வருதுன்னு சொன்ன. அப்படி சொன்னதுனால மட்டும் இப்போ நாங்க கேட்டமே விருதுனை வந்து அது வந்து சரியா போடுமா, அது சரியா போயிடுமா, நீங்க சொல்றது சரியா ஆயிடுமா, நாங்க கேட்ட தோகத்துக்கு நீங்க பரிகாரம் சொல்றீங்களா, அது கூட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு இச்சை, இந்த இச்சை வாசம் வருது, அதுக்கு பின்னாடியே பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானமானது விசேஷமா இருக்கு, விசேஷமான பிரம்ம ஞானம் இருக்கு அப்படின்னு ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த மாதிரி ஞானம் இருக்குன்னு ஒத்துண்டு வந்தோம். அதனால கர்மாவனாலதான் அந்த பிரம்ம விசேட ஞானம் வந்தது அப்படின்னு நீ ஒத்துண்டுதான் ஆகணும். அதுதான் பூர்வவர்த்தம் ஆயிடும், பூர்வவர்த்தம் ஆயிடும். எனக்கு நீ தான் ஒத்துண்டிருப்பா. அதாவது நீ என்ன சொன்ன, ஒரு முதல்ல சாமானிய ஞானம் வந்திருக்கு, இப்ப விசேட ஞானம் வந்திருக்கு. அந்த விசேட ஞானத்தினால முதல் ஞானம் வேற, அப்புறம் இச்சா வந்தது, அப்புறம் கர்ம அனுஷ்டானம், அப்புறம் விசேட ஞானம் அப்படின்னா நீ சொன்ன. இப்ப அந்த விசேட ஞானம், அந்த விசேட ஞானம்ன்றது கர்மாவனாலதான் அது வரதும் உச்சுண்டாகணும். அதுதான் எல்லா சித்தாந்திகளும் உச்சம் போறாரு, அவானனை உச்சுண்டு இருக்க பின்னாடி சொல்ல போறாரு, இங்கேயே தாக்கி போறாரு. ஏன் அப்படின்னாக்கா கஷாயே கண்ணதி பத்து பதோஜானம் பிரவர்த்தது கிரியாவானே பிரம்மவிதாம் வரிஷ்ட. கிரியாவான் யாரு கர்மாவை அனுப்பிச்சுட்டே இருக்கானோ அவன்தான் பிரம்மத்துக்குள்ள ரொம்ப உகந்தவன், ரொம்ப உகந்தவன் அப்படின்னா வாக்கியம் இருக்கே. ஆனால் ஏற்கனவே பார்த்திருக்கோம், கர்ம நை வயசம் சித்தி ஆஸ்திதா ஜனகாதையா அப்படின்னா இருக்கு. அதனால ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம் இதெல்லாம். ஆகவே கர்மா இல்லாம ஞானமே வராது, பிரம்ம ஞானம். அந்த பிரம்ம ஞானமானது அவசியம் முக்கியம். அந்த விசேகமான ஞானமோ சாமான்யமான ஞானமோ கர்மா இல்லாமல் வராது, கர்மாவும் அர்த்தம் வரும். ஆகவே கர்மாதான் பூர்வத்தம், கர்மாதான் பூர்வத்தமா இருக்கிறது. அதனை ஒத்துண்டுதான் ஆகணும். அதே மாதிரிதான் இன்னொன்று ஒண்ணு இருக்கு. இந்த நீ சொன்னார்த்தம் விவிதிகார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது, அதுக்குதான் இந்த கர்மாக்கள்லாம் விதிக்கப்பட்டது அப்படின்னு நீ சொன்ன. சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீ சொன்னது, அது கூட வச்சுக்கணும். நீ எப்படி எதிரிலைக்கு கர்மாவானது ஏற்றுவா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படலாம், அதுக்கு காரணமா இருக்கு, அதுதான் சாதனம் அப்படின்னு நீ எப்படி நீ சொன்னையோ நாங்க சொல்றோம் பார், உபாசனத்துக்கு இது ஏதுவா இருக்கு சாதனமா இருக்கு, அதுக்கும் நிறைய வாக்கியம் இருக்கு. கிரியாமான பிரம்மவிதாம் கடாயே கர்ம விஸ்பட்டு சதோஜானது கர்மனே விகிதம் சித்தி ஆசிதா ஜனகாதையா சோபித்து போகணும். ஒரு பெரிய ராஜா என்ன பண்ணுவானோ தெரியுமோ, அவன் பரம வச்சு ஆனால் எப்பொழுதும் அந்த கர்மா அவனுக்கு இருக்கும் நிறைய காரியங்களா அவனுக்கு அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு தான் என்ன சொல்லுவ நீ அனுபவிங்கிறது வீடு வந்து சொல்ல முடியாது. நீ சொன்ன மாதிரியேதான் நான் வேற வாக்கியத்தை இது பண்றேன் உதாரிக்கிறேன். நீ ஒரு வாக்கியத்தை உதாரிச்சா நான் ஒரு வாக்கியத்தை, ஒரு வாக்கியம் இல்லை பல வாக்கியங்கள், அந்த மாதிரி உபக்கிரமணங்கள் எவ்வளவோ இருக்கே அது அத்தனை இல்லைன்னு உன்னால சொல்ல முடியும். எல்லாமே இல்லைன்னு உன்னோட சொல்லவே முடியாது. நீ சொன்ன மாதிரி ஞான இச்சார்த்தம் ஞானம்னு ஆசை, அந்த ஆசைக்கு இது ஹேத்து அப்படின்னு சொன்னாலும் வழி இருக்கு. அது மாதிரி ஞானத்துக்கு உபாசனத்துக்கே இது ஹேது கர்மாவானது சாதனமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வாக்கியம் இருக்கு. ஆனால் நான் சொல்றது பல வாக்கியங்கள், நீ சொல்றது ஒரு வாக்கியம், நீ சொல்றது ஒரே வாக்கியம் தான். இந்த மாதிரி ஒரே வாக்கியத்தை வச்சிருந்து பல வாக்கியங்களை தள்ளலாமா? பல வாக்கியங்களை தள்ள முடியாது. பல வாக்கியங்களை ஒரு வாக்கியத்தை வச்சிருந்து தள்ள முடியாது. இது நியாயானுகிரகீதம். நியாயானுகிரகீதம்ன்றதுக்கு என்ன சொல்ல போறேன், அதாவது என்னத்தியா அப்படின்னு அவன் கேட்கிறான். இந்த வியாகரண விஷயத்தை சம்ஸ்கிருத கிராமர் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, விதந்தி அப்படின்னா தெரிஞ்சுக்கிறான், விவிதந்தி அப்படின்னா விதந்தின்னு சாதாரண கிரியாபதம். ஆனா விவிதந்தி அப்படின்னாக்க அந்த கிரியாத்மக்கு தாத்துவத்தன் ரூட் அதுல சந்திருப்தியும் சேர்ந்திருக்கு. சன்னு ஒரு பிரத்யம், சந்திருப்தியும் சேர்ந்ததுன்னா அது இச்சார்த்தகம். சந்திருப்தியும் இச்சார்த்தகமும் இச்சை ஆசை சொல்லும் அந்த அதை வச்சுட்டுதான் அப்பேர் என்ன சொன்னாக்கா ஞான இச்சார்த்தம் இந்த கர்மா அப்படின்னு அவன் சொன்னான். ஞான இச்சார்த்தம் இந்த கர்மா அப்படின்னு சொன்ன. இப்ப நாம என்ன சொல்லிட்டோம், இந்த மாதிரி பல வாக்கியங்கள் உபாசனத்துக்கே இது சாதனம் கர்மாக்கள் அப்படின்னு நிறைய நிரூபிக்கும். அப்படியாக சந்திருப்தியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற வந்து பாருங்க, யாஜ்யாக்கியர் மைத்ரேயை பார்த்து உபதேசிக்கிறார், அரே ஆத்மா ஆத்மாவா அரே திரட்டவியா சோதவியா மந்தவியா நீ வித்தியாசித்தவியா அப்படின்னு இருக்காங்க வாக்கியம். அம்மா மைத்ரேயி இந்த ஆத்மாவுக்கானே பரமாத்மா அவனை திரட்டவியம் அவன் பார்க்க சாட்சாத்கரிக்கப்பட வேண்டிய சாட்சாத்கரிக்கணும்னு என்ன தெரியுமா, ஆச்சாரியாளுக்கு போய் உபதேசம் வாங்கிக்கணும், சிரோத்தவியாக உபதேசம் வாங்கிட்டு அதை மனசுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணணும், மரணம் பண்ணணும், மந்தவியாக அதன் அவன் சொன்னதை நம்ம சிந்தனை பண்ணி இந்த மாதிரி ஆச்சாரிய சொன்னது சரியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மந்தவியாக அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா, நிதித்தியாசித்தவியாக ஞானம் பண்ணணும்னு சொல்றது, அங்கே என்ன அப்படின்லாம் சொல்லிருக்கலாம். ஆனால் அங்க எப்படி இருக்கு, நிதித்தியாசம் அங்க சந்திருப்தி இருக்கு. இவன் நிதித்தியாச தெரியாங்க ஞான மண்டலத்துக்கு ஆசைப்படணும் அப்படின்னு அங்க ஆசை வந்து ஒரு அர்த்தம் வரும். ஞான மண்டலத்துக்கு ஆசை வரும், ஆசை பண்ணணும் வராது. அவனை ஒத்துந்தாங்க நம்மளும் ஒத்துந்தாங்க. அங்க என்ன பண்ணணும், ஆசை பண்ணும், ஆசையோட ஞானம் பண்ணணும்னு அர்த்தப்படும், அர்த்தம் பண்ணணும். புரிஞ்சுக்கோங்க, பிரதான அர்த்தம் பண்ணணும். சிவபிரகாசி இருக்கு, அதாவது தியானம் பண்றதுக்கு ஆசைப்படல, ஆசையோட தியானம் பண்ணணும். ஆசையோட தியானம் பண்ணணும், நமக்கு ஆசை வரணும், கடையான நம்ம தியானம் சேமிக்க மாட்டோம். கோயிலுக்கு போனாக்கா அச்சவர்களை சேவிச்சோம், ரசித்து ரசித்து சேவிச்சோம். ஏகத்தமாசம் நடக்கிறது, ரங்கநாத உற்சவம் நடக்கிறது, திருவண்ணாமலை உற்சவம் நடக்கிறது, எல்லா உற்சவத்தையும் கலையத்தை சேவிக்காதக்க வைவாரே அப்படின்னு போய் கேட்கப்படுறதில்லை. ஆசைப்பட்டு போய் விழுந்து வந்து சேவிக்கணும். இந்த கோஷ்டியெல்லாம் இருக்க மாட்டோமா? ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூட ஆனாலும் செல்வம் மன்னர் சொன்ன அன்பேன் தேனார் புஞ்சோவை திரையின் கிரச்சனையில் நினாய் திறக்கும் இதையுடைய நாவை. பெருமாள் சேவிச்சவனுக்கு ஆசை வரலாம், இங்கே இருக்க மாட்டோமா? எதுக்கு இங்கே கிளம்பணும்? இங்கே இருந்து சந்தோஷமா இருக்கணும். ஏதோ ஒரு ஜென்மா, ஏதோ ஒரு ஜென்மா படியாய் கிடந்து உன் பவளவாய் கிளம்பேன்னு கருதியில முடிக்கிறார் குருதேவன் பெருமாள். அதனால ஏதாவது ஒண்ணு ஆகணுமா? அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் பெருமாள் ஆசைப்பட்டு பண்றோம். ஆசைப்பட்டு பெருமாள்கிட்ட நம்ம எல்லாம் ஏங்குறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அந்த மாதிரிதான் இங்க அனந்தாழ்வான யாத்திரை கிளம்பினார். தீர்த்த யாத்திரை கையில பெருமாள் பிரசாதத்தை எல்லாம் எடுத்து கிளம்பிட்டார். வயிற சாப்பிடணும்னு பாதி வயிற்று போச்சு. நல்ல ஜலம் அப்பெல்லாம் கிராமத்துக்கு கிராமம் நல்ல குளங்கள் நதிகள் எல்லாம் இருந்தது, சுத்தமா இருந்தது. தீர்த்தம் சுகமா சாப்பிடலாம், அந்த மாதிரி நல்லா இருக்கும். அதனால இறங்க கட்ட அவிழ்த்த பிரசாதத்தை, அந்த பிரசாதத்தை ஒரே எறும்பு, ஒரே எறும்பு. நம்மளால தான் என்ன பண்ணுவோம், எறும்பு கண்ணாவும் நீயும் அதை அப்படியே தூக்கி வச்சுடுவோம் அந்த பிரசாதத்தை. ஆனால் ஆனால் அனந்தாழ்வானம் அந்த பிரசாதத்தை வச்சிருந்து திரும்பி மலைக்கு வந்தேன். திருவண்ணாமலை திருவிழாவுக்கு வந்து மலையில வந்து அந்த பிரசாதத்தை அங்கேயே சேர்த்துக்கலாம். ஏன் எப்படி தெரியுமோ, நான் தான் பைத்திய மாதிரி இந்த திருவண்ணாமலையம் திருவிழாவுலேருந்து மலைக்கு எங்கேயோ சேர்க்கணும்னு கிளம்பிட்டேன். இந்த எறும்பு எல்லாம் இந்த பெருமாளை கங்கை முடிஞ்சிருக்குது, அந்த ஊர்ல அது நிச்சயம் பண்ணிட்டு அதை போய் நான் எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னு ஆசையா கொண்டு வந்து விட்டேன். இவனுடைய பக்தி பாவனையை பாருங்க என்ன நிகழ்ச்சி. அதனால அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது எம்பெருமானவனுடைய சாட்சா சிஷ்யர் அவர் நியமனத்தினால் இங்க வந்து புத்தக எஞ்சினியம் என்பவர் அப்படிப்பட்ட மகான். அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், அவர் எறும்பு எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னு அவ்வளவு தூரம் ஆசையா கொண்டு வந்துட்டார். அத மாதிரி ஆசையா உபாசனம் பண்ணணும். உபாசனத்துல ஆசை கொடுத்து சொல்லலாங்க. தியானம் எப்படி பண்ணணும், ஆசையோட பண்ணணும். எனக்கு இது மாதிரி வந்துருச்சு, அந்த மாதிரி எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் போகணும். திருமாலம் அதனால திருமாலையே அடையணும், அதுக்கோசரம் உபாசனம் பண்றது, அதுக்கோசரம் உபாசனம் பண்றது. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உபாசனம் பண்ணணும், மனசுல ஆசை அப்படி தொடங்கிக்கணும். அந்த மாதிரிதான் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆசையோட. அப்புறம் ஆசையோட இங்கேயும் வேதனம் ஞானத்தை தெரிஞ்சுக்கணுமா, ஆசையோட ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் எங்கள் பாடசாலை சொல்லுவா, பாடசாலை சொல்லுவா, சீவாசி உன் காலத்தில் உனக்கு வர என்ன போதும், அப்படி சொன்னா வருஷத்துக்கு 100 ரூபா வரும், 200 ரூபா வரும் அப்படின்னு சரியா சொல்லுவா. ஏன்னாக்கா அது ஜீவனம் இல்லை, ஜீவனார்த்தம் கலாச்சாரம் இல்லை. நீங்க எல்லாம் சேவிக்கிறீங்களா என்னங்கிற ஜீவனத்துக்கு உதரமா சேவிக்கிறீங்களோ அதுக்கோசம் நீங்க சேவிக்கல, நீங்க எதுக்கு சேவிக்கிறீங்களோ அப்படின்னாக்கா இதுக்கோசரம் ஆத்மஞானம் வரணும், அந்த ஆசை இதெல்லாம் சேவிக்கணும், அதுதான் இங்க சேஷம், அதுதான் அந்த மாதிரி ஆசையா சேவிக்கணும். வெறும் பணத்துக்கோசம் இல்லை, பொழப்புக்கோசம் கிடையாது, காலக்ஷேபம் நம்ம சுரூபம். ஏன்னா ராமானுஜர் திவ்யாக்கியம், அந்த திவ்யாக்கியில முதல் திவ்யாக்கியம் இதுதான், ராமானுஜர் திவ்யாக்கியா முதல் இதுதான். அது என்ன திவ்யாக்கியம் அப்படின்னாக்கா பெருமானை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவபாஷ்யத்தை முதல்லதான் நம்ம வாசிக்கணும், அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் பண்ணணும், அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் பண்ணணும், நம்மளை வாசிக்கணும், இன்னொருத்தருக்கு வாசிக்க வைக்கணும், அது அதுதான் முதல். அதன் பிறகு அவனுக்கு செயல் இந்த கிரமத்தில் ராமானுஜாத்தியாக்கியம் ஏகதேசிகளும் வச்சுட்டு இருக்கா, என்னாச்சார சம்பிரதாயத்திலையும் அதை வச்சுட்டு இருக்கா. அதனால சிவாஷியம் தான் முதல்வர், ஆகவே நம்ம ஆசை சுரூபணம் இல்லை, அதனால ஆசைப்பட்டு கண்டித்து சேவிக்கிறோம். ஞானம் அதான், அதனால சொல்றது, அதனால நீ எந்த விதமா பார்த்தாலும் சரி, இந்த ஞானம் இருக்கு போறோம், இது விசேஷம். இந்த ஞானமானது ஆசைப்பட்டு இந்த ஞானத்தை அடையணும், உபாசனத்தையும் ஆசையோட உபாசனம் பண்ணணும். அதை சொல்றதுக்கு தான் விருதம், விருதம் வந்தது. ஆகவே கர்மா, இந்த கர்மாவினால இன்னொரு உபாசனம் சித்திக்கும். அப்ப கர்மா உணர்த்திட்டாங்கன்னாக்கா அவன் எப்படி அவன் வந்து இதுவா பண்ணணும், என்னவா பண்ணணும், வந்து ஆனுசந்திக பலம், பலத்தை எதிர்பார்க்காம அவன் வந்து கர்மாவை அனுப்பிக்கணும். அப்படி அனுப்பிச்சாண்டாக்கா அவனுக்கு இந்த இது ஞானம் வரும், மோட்சம் வரும், உபாதான் சந்திக்கும். அதுதான் இங்க சொல்றது. அதனால சன்னியாசிகளுக்கு, சன்னியாசிகளுக்கு அக்னி இல்லை, அதனால கர்மா இல்லை, கர்மா இல்லாததுனால உபாதனை வந்து அவள் பண்ணா போறோம். அந்த மாதிரியாக கிரகத்திற்கும் கர்மா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா கிரகஸ்தருக்கு அவன் அவசரம் தான், அதுதான் இந்த அதிகரண சாரா இப்போதத்துல தேசிகம் கிடைக்கிறாங்க. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்ப பாருங்க, ஸ்லோகத்திருக்கலாம் வந்த நம்ம திரேத்தானவர்த்தின் பிரசித்திகிதம் இதம் கர்மயோஜ்யம் ததக்கியம் நேச்சார்த்தம் தீனிதேச பிரஜனமுதிதம் தாவதா வாரிதம் ஸ்யாத் ஞானார்த்தம் கர்ம வித்யம் தரமபி விவிதம் நாபலாபக்ஷமந்தே நித்யானம் நியாயதோர்த்தஹ த்வம் வததி விதேயேத்ததாம் சந்த்ரயோகஹ. மனோ அப்படின்னு ஆட்சேபிக்கிறார், மனோன்னு ஆட்சேபிக்கிறார், என்ன ஆட்சேபிக்கிறார், நம்ம சித்தாந்திகள் சொன்னோம், நம்ம சித்தாந்திகள் சொன்னதுல இவர் ஆட்சேபிக்கிறார் என்னன்னா, இருக்கு பொதுவா சாதாரணமான விஷயம் வேற, இது விசேஷமானது, இது வேற அப்படின்ட்டு அவ சொன்னார். ஒரு பட்சிகள் அவ சொன்ன சாமானியத்தை விசேஷத்தை அதெல்லாம் வச்சுட்டு அவன் சொன்னான். அதை இப்ப சொல்ற, அதாவது என்ன அர்த்தம், சர்வாங்கமான ஞானம் ஒண்ணு முதல்ல இருந்தது, இப்போ விசேகமான ஞானம் இருக்கு. விசேகமான ஞானம், அந்த விசேகமான ஞானத்துல நாங்க சொல்றது சித்திக்கிறது என்னன்னா, இச்சா அனுப்பி வருது, இச்சா அனுப்பி வருது, இச்சா நிவர்த்தி. முதல்ல சாமானியம், சாமானிய ஞானம், அதுக்கப்புறம் வேத ஞானம், இப்படி இச்சையினுடைய அனுபவத்தை வந்துட்டே இருக்கணும். அதுக்குதான் இந்த கர்மாவானது இங்க விதிக்கப்பட்டிருக்கு. கர்மா அதுக்குதான் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இது வந்து நீங்க இல்லையா என்று சொல்ல முடியும். ஏன்னா வேத ஞானம் வேற, சாமானிய ஞானம் வேற இல்லையோ. அத இங்க வந்து சொல்றாரு, இச்சானவத்தின் பிரதி கர்ம விகிதம் வந்து, இந்த இச்சை இருக்கிற அந்த இச்சை அனுவர்த்திச்சுட்டே இருக்கணுமா, அனுவர்த்திச்சுட்டே இருக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த கர்மாவானது விதிக்கப்பட்டிருக்கு. கர்மாவானது அதுக்கோசரம் தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால விதி கம்பின்றது தான் சரி, அதாவது பூர்வசாத்தியம் சொல்றது அதுதான் சரியா இருக்கு அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான். இச்சானவர்க்கின்றது விதி கம்பிகம், அதனால இந்த கர்மமானது அதுக்கோசம் இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபம். இது ஆட்சேப கிரந்தம், இது கர்மகாத்தியம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு தேவியம் கேட்க ததக்கும், அதனால இன்னும் திருத்தம் இருக்கு, அதனால இன்னும் திருத்தம் இச்சார்த்தம் தேவிதேக பிரதிகள் மதிதம். ஆமா, அப்ப அதனால என்ன சொல்லிட்டு ஞானத்துக்கோசரம்தான் இந்த கர்மம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஞானத்துக்கோசரம்தான் கர்மம் வந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும், இச்சை தோசம் கர்மம் இல்லை, இச்சைக்கோசம் கர்மம் இல்லை, ஞானத்துக்கோசம் கர்மம். இந்த ஞானம் வேணும், இந்த ஞானம் வேணும், வேற ஞானம் வேணும் அப்படின்னு ஒரு இச்சை வந்தது. அப்ப கர்மா வந்துச்சான், உடனே ஞானம் வந்தது. அப்ப ஞானார்த்தம் கர்மா நாட்டோ இச்சார்த்தம் கர்மம், ஞானத்துக்கோசரம்னா கர்மா இருக்கு, இச்சைக்கோசரம் கர்மா இல்லை அப்படின்னு அர்த்தமாயிடும். நான் இச்சார்த்தம் தீர்வு பிரதிநிதம் விசேஷமான ஞானம் வருது, அவனது ஞானத்து ஞானம் இச்சைக்கோசரம் இல்லை, வேற என்னத்துக்கோசரம் அப்படின்னாக்கா ஞானத்துக்கோசரம் தான் பிரதிநிதன் ஆயிடும். அப்ப நான் சொன்ன தனியும் சொல்லிருக்க, அவன் ஞானம் நான் என்ன சொல்றேன், அவன் ஞானமானது உபாதன ரூபம் அப்படின்னு நான் சொன்னேன். நீ உபாதன ரூபமா நீ விட்டுக்கல, நீ வந்து ஒரே ஞானமே உபாசனமாவும் இருக்கும், வேத ஞானமாவும் இருக்கும், சாமானிய ஞானம், ஞானத்தினுடைய நிலைகள் தான் இவைகள், ஞானத்தினுடைய நிலைகள் தான் இவைகள் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. அதனால இச்சார்த்தம் தீவிரத்துக்கு நமக்கு சொன்னேன், அதாவது இச்சை வருது அதுக்கோசரம் விசேஷமான ஞானம் வருது அப்படின்னு நீ சொன்னத்தாடு, நாங்க சொன்ன தோட்டத்துக்கு பதிலே வரல. இச்சார்த்தம் அதனால இச்சை சோதனை சொன்னாங்க. ஆனால் நாங்க கேள்வி கேட்டு என்ன கேள்வி என்ன, நாங்க கேட்ட கேள்வி அதுக்கு சமாதானமே வரலையே. தாமத்தா என்ன வாய் சமஸ்தியா, அதுக்கு நிவாரணம் வேணும், உன்னால பண்ண முடியல. நீ இச்சார்த்தம் சொன்னவன், நீ ஞானார்த்தம் சொன்னவன், ஞானார்த்தம் கொண்டேன், அதுவே உன் பக்கம் அடிப்பட்டுடும். அவன் பிறகு சரி உன் பக்கமே நான் வரேன், ஞானம் ஞானத்துல இச்சை வரணும். அந்த இச்சைக்கோசரம் தான், இச்சைக்கோசரம் தான் இந்த கர்மம் அப்படின்னு நீ சொன்னியானக்க. அந்த மாதிரி ஞானத்துக்கோசரம் தான் கர்மாக்கள்லாம் இருக்கு. ஞான அர்த்தம் கர்ம வித்தியம் தரமாட்டி. ஞானத்துக்கோசரம் கூட நிறைய கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே சொன்ன பாருங்க, கஷாய கர்மவிப்பத்து ததோஜானம் பிரவர்த்தது சுமார் கிரியாவானிய பிரம்மவிதம் வரிஷ்டாக. இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள், நீ சொல்ற வாக்கியம் மாதிரி நாங்க சொல்ற வாக்கியத்தையும் பிரபந்தம் எடுத்துக்கணும். ரெண்டுமே பிரபந்தம் எங்களுக்கு. ஆனால் ரெண்டு பிரமாணத்திலையும் அசுவதிகம் எழுதி, பதாதிகம் எழுதி, அசுராதிகம் எழுதி, அந்த மாதிரி அசைச்சு வச்சுக்கலாம். அப்படி வச்சிருந்தாலும் இன்னும் சரியா போயிடும். எவ்விதம் நான் அபலாபக்ஷம் தே, உனக்கு நான் அபலாபக்ஷமா பல விவிதம் பல விதமான வாக்கியங்கள் அதைகளெல்லாம் அபலாபக்ஷம் இருக்கு. அதெல்லாம் தள்ள முடியாது, தள்ள முடியாது. ஏன்னா நீ சொல்ற உன்னிடத்துல இருந்து, நீ சொல்ற ஸ்மிருதியில இருந்து தான் நானும் அதை காமிக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே ஸ்மிருதி, ஒரே ஸ்மிருதி, அதை கொண்டு நம்ம காமிச்சுட்டு இருக்கோம். நீ சொல்றது பிரமாணம், நான் சொல்றது பிரமாணம், நான் சொல்றது பிரமாணம், நீ சொல்றது பிரமாணம். ஆனால் என் பக்கம் பலமான கேட்டு இருக்கு, பலமான கேட்டு ஏற்கனவே நான் இடத்துல காமிச்சிட்டோம். இன்னொன்று ஒன்று உத்தரவு சாமி போறேன், அதே எடுத்து காமிக்கிறேன். அதனால நான் அபலாபக்ஷம் இருக்கு. அப்போ நீதினம் தேதி என்ன அர்த்தம் வந்தது, என்ன அர்த்தம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு சொல்றேன், நித்யானந்த நாயக நிதித்யாசி தரியா, நிதித்யாசி தரியாக இடத்துல அங்க என்ன இருக்கு, சந்திருப்தி இருக்கு. இந்த சந்திருப்தி இருக்குது, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நிதித்யாசி தரியாக நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், ஆசையோட தியானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியும். அப்படிதான் அர்த்தம் சொல்ல முடியாது. தியானம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரவண மனம் பண்ணி தியானம் பண்ணி தியானத்தை எழுதிக்கும் எழுதிக்கும். அத மாதிரி இந்த இடத்துல நிதித்யாசிரியான்ற மாதிரி எழுதினி, அதாவது ஆசையோட வேதனம் ஞானத்தை அடையணும், அதாவது ஆசையோட உபாசனத்தை அடையணும், உபாசனத்தை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் நித்யான நியாயத அத்த நித்யான நியாயத அனுவதத்தி, அனுவதத்தி எது அனுவதத்தி அனுவாதம் பண்றது என்னது, இதேய இஷ்டதாம், இதேய இஷ்டதாம். அதாவது என்னதுன்னா, இச்சை வந்து என்னைக்கு விதிக்கப்படக்கூடாது, நீ ஆசைப்பட்டே ஆகணும். ஏ கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறனோ அவன் ஆசைப்பட்டே இருக்கணும் அப்படின்னு அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நிர்பந்திக்க முடியாது. ஆசைப்பட்டு இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லப்பட, வேற என்ன இச்சை சுதரா இருந்தாலும், இச்சை ஆசை சுதரா இருந்தாலும், அதனால இதே இல்லை. ஞானம், ஞான உபாசனமானது விதிக்கப்படுவது அல்ல, இச்சையினால வரக்கூடியது. நம்ம ஆசைப்பட்டு, ஏய் நம்ம ஆசைப்பட்டு அதை பண்ணணும், ஆசைப்பட்டு பண்ணணும், அதுக்குதான் இது இருக்கு. இதே இஷ்டதான் சந்திரயோக அனுபவம், சந்திரயோகமானது அதுக்கு தான் சொல்றது. உத்தமசாமி பேசுகிற இவரு எஜ்ஞனி யஜ்ஞானதான தப்ப அனாசனம் இருக்கு, அந்த இடத்துல சந்திருப்தியும் இருக்கு. அந்த சந்திருப்தி எழுத சந்திருப்தியம் விவித நந்தி விதந்தின்னு இல்லை, விவித நந்தின்னு இருக்கு. சந்திருப்தி இருக்கிறார்தான் விவித நந்தி அப்படின்னு இருக்கு. அந்த விவித நந்தின்ற பதத்துக்கு அர்த்தம் பொதுவா தாத்தம் தான் இருக்கணும், தாத்தம் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். உபாதனம் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிக்கணும். அதுதான் உண்மையம், அதுதான் உற்பத்தி. அது ஏன் சந்தத்துக்கு இச்சைதான் இருப்பாங்க, இச்சை ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொன்னாக்கா அப்ப ஒரு பெரிய தோஷம் வருதான். என்ன தோஷம் வருதுன்னாக்கா இச்சையை குறித்து எது காரணம் தெரியுமா, மனசுக்கு, மனசுதான் மனசுல தான் இச்சைன்னு சொன்னாரு, ஆசைங்கிறது மனதில் தான் உண்டாடு. அந்த மாதிரி இஷ்ட சாதனை ஞானம் வேணும், இஷ்ட சாதனை இஷ்ட சாதனை ஞானம் வேணும். இஷ்ட சாதனை ஞானம்னா என்ன அர்த்தம், எனக்கு சொர்க்கம் முக்கியம், எனக்கு மோட்சம் முக்கியம், எனக்கு மோட்சம் முக்கியம், அந்த மோட்சத்துக்கு சாதனம் இது உபாசனம், அந்த உபாசன ஞானமும் அதுக்கு காரணம், அதுவும் காரணமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னாக்கா நீ சொல்ற மாதிரி வச்சிருந்தாக்கா நான் வந்து இப்போ அஸ்வேகம் திகமெழுதி அவத்தனை பார்த்து சொல்றேன், அஸ்வேகம் திகமெழுதின்னு அப்படின்னா என்ன அர்த்தம், அஸ்வத்துல ஏறி யாத்திரை போகணும், குதிரையில யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்றான். அஸ்வேன மிக மெழுது இது இங்க வந்து சந்தத்து இருக்கு, அஸ்வேன கத்துதின்னு அர்த்தம், அஸ்வேன கத்துதின்னு அர்த்தம். ஆனா அவன் என்ன பண்றான்னா அஸ்வேன திகமெழுதின்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அஸ்வேன கச்சதின்னு அர்த்தம் சொல்லணும், இல்லாத போனா என்ன தெரியுமோ, இப்ப இந்த குதிரை ஏற்றம் பண்ணணும்னு ஆசை வருது, அந்த ஆசை ஆசையதான் சொல்றது சந்திரியம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், மனசு தான் மூல காரணம், இச்சை உண்டாயிரத்துக்கு மனசு ஒரு காரணம், அது மாதிரி இஷ்டதாரதா ஞானம் ஒரு காரணம், நான் குதிரை ஏற்றம் பண்ணணும் அதுக்கு உபாயம் எது, அது குதிரையில போறது இருக்குது, அந்த குதிரை தான் நான் யாத்திரை போகணும், நான் யாத்திரை போகணும்னாக்க குதிரை தான் எனக்கு சாதனமாக இருக்கும் அப்படிங்கிற ஞானமும் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டாக்க அப்ப என்ன தெரியுமா, மனசாதிக விஷத்தி இஷ்ட சாதனை ஞானியம் அதிக விஷத்தி, மனதினால் தான் இஷ்டம் உண்டாருது, அதனால இஷ்ட சாதனம் எனக்கு சரி, அதாவது குதிரையில போறது எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ட்ரெயின்ல போறது ரொம்ப பிடிக்கும், பஸ்ல போறது பரவாயில்லன்னு நினைச்சேன், கார்ல போறது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு அது ஒத்து வரல. இவன் பாருங்க நான் எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ட்ரெயின் சுலபமா இருந்ததுனாக்க ட்ரெயின்லயே நான் போயிடுவேன், ட்ரெயின் தான் எனக்கு பிரதானம் அப்படின்னு சுகம், அதுல எனக்கு சௌகரியம். அப்ப நான் என்ன ஆகும்னாக்க நான் ஊருக்கு போகணும் அதுக்கு ரயில் தான் எனக்கு சௌகரியம், அதான் எனக்கு சாதனம் அப்படின்னு அடுத்து நேரம் சொல்லுவாங்க. அந்த இஷ்ட சாதனைக்கு ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானம் எனக்கு வருது, அது கூட அப்பதான் எனக்கு மனதில் ஆகும் உண்டாகும், இந்த ரயில் இருக்கு இந்த ரயில்ல சும்மா போடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். அப்ப என்ன ஆகும், மனசுனால நான் போக ஆசைப்படுவேன், அதனால இஷ்டசாதன ஞானம் இருக்கே அந்த ஞானத்தினால நான் போக ஆசைப்படுவேன் அப்படின்னு கூட லோகத்துல பிரயோகம் பண்ண முடியாது ஆயிடும். ஆனா அந்த மாதிரி பிரயோகம் கிடையாது, மனதினால நினைச்ச மாதிரி எல்லாரும் போக முடியாது, ஆனா அந்த பிரயோகம் கிடையாது, அது விரோதம் ஆயிடும், அந்த விரோதம் வரக்கூடாது நமக்கு, அந்த விரோதமே வரக்கூடாது. இதெல்லாம் தத்துவீக்கை சதுதூஷணி அவர் உத்தம சுவாமி சாதிச்ச பரமார்த்த பூஷணம் இந்த மாதிரி கிரந்தங்கள்ல ரொம்ப விவரித்து சொல்லிருக்க, இங்க சங்கரமாதம் சாதிச்சிருக்கார் சுவாமி, குமார வலதேசியம் அது மாதிரி ஐஷிங்க பதயோஜனை அவர் உத்தம சுவாமியினுடைய வியாக்கியானம் இதெல்லாம் சங்கரித்து சொல்லிருக்கார். அத அடியால முடிஞ்ச பர்ஜந்தம் சங்கரித்து உன்னை இறங்கி சொன்னதா என்ன செஞ்சிருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியாது, கூடமான விஷயம் ரெண்டு வாட்டி கேட்டு பார்த்தா நம்ம தெரியும். இப்போ ஸ்லோகம் பாருங்க. நன்மத்தேத்தானவர்த்தின் பதி விகிதமிதம் கர்மயோக்கியம் ததஷ்டிம் நேச்சார்த்தம் தீவிசேஷ பிரஜனமுதிதம் தாவதா வாரிதம் சியாத் ஞானார்த்தம் கர்ம வித்யந்தரமபி விவிதம் நாபலாபக்ஷமந்தே நித்யானந்யாயதோதா தோ அனுவதி விதேயத்ததாம் சந்தயோகா. இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம், சர்வாபேக்ஷாத்தே யஜ்ஞாதிசுதே அஸ்வத். சர்வ அபேக்ஷா இந்த இது இருக்கு, இந்த பிரம்ம வித்தியை சர்வாபேக்ஷா அவாவாருடைய ஆசிரம தர்மங்கள் இருக்கு பாருங்கோ, அது அத்தனையும் அபேட்சிக்கிறது. ஏன் யஜ்ஞாதிசுதே யஜ்ஞாதான் எடுத்துட்டுதான் ஆசிக்கேன். அவாவா ஆசிரம தர்மங்கள் கிரகஸ்தனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவளை பார்த்து எனக்கு கிடையாது அப்படின்னாக்க அது எப்படி அது சன்னியாசிகளும் கிடையாது. ஏன்னா அவள் அக்னி இல்லை, ஆனா எனக்கு அக்னி உண்டாச்சு கிரகஸ்தன், அவன் எனக்கு இதை உண்டு. அதனால சர்வாபேக்ஷா இந்த பிரம்மவித்யானது அவாவாளுடைய வர்ணாசிரம தர்மங்கள் இருப்பார்ப்போம், அதை அபேட்சித்துதான் சித்திக்கும். என்ன யஜ்ஞாதிசுதே என்னென்ன கரிவாளம் கட்டணும், போட்டுக்கணும், இது சாணம் பிடிக்கணும், சாணியை கட்டிக்கணும், கண்ணுக்கு இதை போடணும், எத்தனை இருக்கு அதுக்கு, அத்தனை தீனி வேலை வச்சுக்கணும், அங்கங்க நம்ம சாப்பிட்டு வச்சுக்கணும், எத்தனையோ இத்தனையோ சபரிகரமா தான் போக முடியும். அந்த மாதிரி பிரம்மத்தை அனுப்பிக்கிறோம்னாக்க இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த சூத்திரம் சொல்றது. சர்வாபேக்ஷா யஜ்ஞாதிசுதே அஸ்வதி அப்படின்னு. அதனால இப்படியாக இந்த அதிகரணம் முடிஞ்சது. ரொம்ப நாளை எடுத்து க்ஷணத்தில் வேணும். இது அபூர்வமான விஷயங்கள், அதையினால முடிஞ்சதெல்லாம் ஞாபகத்திருக்கேன். ஏதாவது புரியலன்னு காணுங்கோ. கவிதார்ச்சிக சிம்மாய கல்யாண குணசாதனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரவே நமஹா.